அன்பே சிவமாக, சிவமே தவமாக, அறிவோம் அருணாச்சலா. அருணன் முகமாக கருணை விழியாக தெரிவாய் அருணாச்சலா. தாயானவன் அமர்ந்த தீயானவன், தாயானவன் அமர்ந்த தீயானவன், நீதானே யாம் தேடும் நிஜபோத ரூபன், நீதானே யாம் தேடும் நிஜபோத ரூபன். அன்பே சிவமாக, சிவமே தவமாக, அறிவும் அருணாச்சல. அன்புக்கு யாரடிமை, அவர் மனம் சிவனாடும், ஆனந்த தாண்டவத்தின் அரங்காகுமே. அன்புக்கு யாரடிமை, அவர் மனம் சிவனாடும், ஆனந்த தாண்டவத்தின் அரங்காகுமே. 63 அடியவர் தோற்றம் அன்பின் வரைமுறை அளவாகும். 63 அடியவர் தோற்றம் அன்பின் வரைமுறை அளவாகும். அன்பை சுமக்க முடியாத நெஞ்சில் அருள் சேர்வதில்லையே, அது என்றும் இருந்து இடரில் புரண்டு இருளாடும் எல்லையே. அன்பை சுமக்க முடியாத நெஞ்சில் அருள் சேர்வதில்லையே, அது என்றும் இருந்து இடரில் புரண்டு இருளாடும் எல்லையே. ஜோதிசா ஈசா, என்னாடும் நீ வந்து அன்பென்னும் பூவென மலர்கவே. அன்பே சிவமாக, சிவமே தவமாக, அறிவும் அருணாச்சல. அருணன் முகமாக கருணை விழியாக தெரிவாய் அருணாச்சலா. தீ கொண்டு